ಕಿಳಿ ಅನ್ನ ಕಿಳಿ ಅತ್ತ ಬೆತ್ತ ಬಣ್ಣ ಕಿಳಿ ಕುಟ್ಟುಕೊಳ್ಳ ಎಡಮ ಇರುತ್ತ ವಸತಿಯ ಪಡಿ ಮುನ್ನಡದು ಮುಚ್ಚು ವಾಂಗಿ ನಿಕ್ಕಿದಡಿ ಓಂ ಪಿನ್ನಡದು ವಿತ್ತಂಗೊಳ್ಳ ವೈಕಿದಡಿ நீ அந்த ஊரில் வாங்கி வந்து இந்த சுப்பு பொடி அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்சு எண்ணாமல கிளி குட்டுக்குள்ள இடம் இருக்க வசதியப்படி